ஸ்ரீகுருப்யோ நமஹ. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே வாகீஷாத்யா சுமனஸ சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா க்ருதக்ருத்யாஸ்திஹு தம் நமாமி கஜானனம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அகண்டமண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத்பதம் தரிசிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. தௌர்பர்யுக்தா சதுர்பிஸ்படிகமணிமயி மக்ஷமாலாம் துதானா ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி ச ஸ்ருதம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்துஷங்கஸ்படிகமணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகா மந்தே வால்மீகி கோகிலம் யப்பிபந்ததம் ராமசரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேத சமகல்மஷம் கோஷ்பதீகிருத வாரீஷம் மஷகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யஷோகவன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்ரஹம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர க்ருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜபம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம்பரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வைதேகீ சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மண்மயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஷ்யாமணம். வாமே பூமி சுதா புரஸ்து ஹனுமான் பஷாத் சுமித்ரா சுதா சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஷ்வதளயோர்வாயுவாதிகோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீலசரோஜகோமலருச்சிம் ராமம் பஜே ஷ்யாமலம். ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனும் ச பிரணமாமி புனஃ புனஃ. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ததஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரிய மாநிலேப்யோ நமோஸ்து சந்திரா கமருக்கணேப்யஹ. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவித்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதக நாசனம் வால்மீகி கிரிசம்போதா ராமாம்போ நிதி சங்கதா ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம். வால்மீகேர் முனி சிம்ஹஸ்ய கவிதாவனகாரிணஹ ஷ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம். ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய். சிவபதியான பகவானுடைய கிருபையினால பரஷுராமருடைய சந்தர்ஷனம், ஸ்ரீராமரும் பரஷுராமரையும் பார்த்திக்கிற அந்த சந்தர்ப்பம் நம்ம அனுபவித்தோம். மேலும் பரஷுராமர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுட்ட மட்டுமே ராம தாசரதிம் ராமம் தூ அபியபாஷத. பரஷுராமர் தசரதகுமாரனான ஸ்ரீராமர்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தையை சொன்னாராம். அந்த என்ன வார்த்தை, என்ன பேசினார் அப்படிங்கிற வைபவத்தை இன்னைக்கு அனுபவிக்கலாம். 75வது சர்க்கம் പരശുരാമവാക്യം. രാമദാശരഥേ വീര വീര്യം തേ ശൂയതോദ്ഭുതം ധനുഷോഭേദനം ചൈവ നിഖിലേ നമയാശ്രുതം. പരശുരാമൻ രാമത്തെ വന്ന് പേശുറാർ, ദാശരഥേ രാമ, ദശരഥ പുത്രനാണ് ഹേ രാമ, വീരാ വീരനേ അപ്പടിന്ന് കൂപ്പിടുറ. തേ വീര്യം അദ്ഭുതം, ഉങ്ങളുടെ പരാക്രമം ആശ്ചര്യകരമാ വണ്ണം കേക്കപ്പെടുറതേ, ശ്രൂയത്തേ കേക്കപ്പെടുറത്. ധനുഷഹ ഭേദനം ച നിഖിലേന മയാ ഏവ ശ്രുതം. ധനുഷഹ ധനുസൈ നിങ്ങൾ വന്ന് തൂൾ തൂൾ ആക്കിനേലേ, അതപ്പത്തിയും നാം കേൾവിപ്പെട്ടേന് ശ്രുതം കേക്കപ്പെടുറത് അപ്പിന്ന് രാമത്തെ ചൊല്ലറ. അതായത് രാമാ, ഉങ്ങളുടെ വീരം ആശ്ചര്യമാ ഇരിക്കു, എല്ലാരും ചൊല്ലിണ്ടിരിക്കാ ആഹാ രാമരുടെ പരാക്രമം, എന്നാ പരാക്രമം അപ്പിന്ന്. മേലും ധനുസൈ ധനുർഭംഗം പണിഞ്ഞാലേ അന്ത വിഷയവും കേൾവിപ്പെടുറത്. തദ്ഭുതം അചിന്യം ച ഭേദനം ധനുഷസ്ത്വയാ തച്ചുത്വാഹമനുപ്രാപ്തോ ധനുർഗൃഹ്യ പരം ശുഭം. നിങ്ങൾ ത്വയാ ധനുഷഹ തദ്ഭേദനം, നിങ്ങൾ പണ്ണപ്പെട്ട ഇന്ന ധനുർഭംഗം അത്ഭുതാവഹമാർക്ക് അത്ഭുതമാർക്ക് അചിന്യം, അതായത് നനയ്ക്കൂട യോജിക്കൂട മുടിയാതാം, ചിന്തനയ്ക്കും മേലെ അപ്പാർപ്പെട്ടതായി ഇരിക്ക് ഉങ്ങളുടെ ഇന്ന ധനുർഭംഗം അപ്പിങ്ങറ ലീലയും. ഇത് കേട്ട് നാം ദോ അഹം അപരം ശുഭം ധനഹ ഗൃഹ്യാനുപ്രാപ്ത. അതെ കേട്ട് നാൻ ഒരു വില്ലൈ കൊണ്ടുവന്നിരിക്കേ അപ്പിങ്ങറാർ പരശുരാമർ. തദിതം ഘോര സങ്കാശം ജാമദഗ്ന്യം മഹദ്ധനു പൂരയാ പൂരയസ്വ ശരേണൈവ സ്വബലം ദർശയസ്വ ച. അതായത് ഇന്ന വില്ലുടേ മഹിമയെ പറ്റി പരശുരാമർ ചൊല്ലറ. പരശുരാമുടേ കയ്യിലെ ഇരിക്കുന്ന വില്ലെ പറ്റി ഇത് യാര് കണ്ടാലും ഘോര സങ്കാശം ച ജാമദഗ്ന്യം ഏവ കണ്ട ആരുമേ ഭയന്നു പോകക്കൂടിന എന്നുടേ പിത ജമദഗ്നി അവരുടെ അവർക്ക് കിടച്ച ഇന്ന വില്ല്. തത് ഇതം മഹദ്ധനുഹു മഹത്താന ഇന്ന വില്ലൈ നിങ്ങൾ വന്ന് ശരേണ പൂരയസ്വ സ്വബലം ദർശയസ്വ. നിങ്ങൾ ഇന്ന വില്ലൈ ഞാനേറ്റുങ്കോൾ ഞാനേ തടുത്തുങ്കോ ഉങ്ങളുടെ അപ്പടി ഞാനേ ഏറ്റി സ്വബലം ദർശയസ്വ ഉങ്ങളുടെ ബലത്തെ കാട്ടിത്താങ്കോ ഉങ്ങളുടെ കരബലത്തെ കാട്ടിത്താങ്കോ എന്ന് പരശുരാമർ ചൊല്ല. ശ്രീരാമത്തെ ചൊല്ല ഇന്ന എന്നുടേ ജമദഗ്നി അപ്പാട്ടെ അപ്പാട്ട ഇരുന്ന ഇന്ന അമ്പൈ നിങ്ങ എടുത്ത് ഞാനേറ്റുങ്കോ ഞാനേറ്റിനെല്ലാം ഉങ്ങളുടെ ബലം അപ്പേർപ്പെട്ടത് എന്ന് നമ്മൾക്ക് എല്ലാവർക്കും തരും. അപ്പടി ഉങ്ങളുടെ കരബലത്തെ കാട്ടിത്താങ്കോ എന്ന് ചൊല്ല. തദഹം തേ ബലം ദൃഷ്ട്വാ ധനുഷോസ്യ പ്രപൂരണേ ദ്വന്ദ്വയുദ്ധം പ്രദാസ്യാമി വീരശ്ലാഘ്യമിതം തവ. അപ്പോ നാനൊന്ന് പാത്ത് തെരിഞ്ചുക്കറേ, നിങ്ങൾ വന്ന് ഇന്ന വില്ലൈ പ്രപൂരേണ കുലയ്ക്കറയൽ എന്നാൽ ഉങ്ങളുടെ ശക്തി നാൻ പാത്ത് തെരിഞ്ചുപ്പേൻ. അപ്പടി ഉങ്ങൾക്ക് ശക്തി എടുക്കുന്ന ദ്വന്ദ്വയുദ്ധം പ്രദാസ്യാമി നമ്മൾ രണ്ടുപേരുമാ ദ്വന്ദ്വയുദ്ധം പണ്ടോം അപ്പടിന്ന് ഞാൻ പ്രതിജ്ഞ പണിയിരിക്കേൻ. ഹേ വീരാ, ഇപ്പടി നിങ്ങൾ പണിനേനാ ഉങ്ങൾക്ക് നല്ലത് തന്നെ ഉണ്ടാകും. തവ ഇതം ശ്ലാഘ്യം അപ്പിന് പരശുരാമൻ രാമരെ പത്തി ചൊല്ലാ, ഇപ്പടി പണ്ണാ ഉങ്ങൾക്ക് നല്ലതുണ്ടാകും അപ്പടിന്ന് ചൊല്ല. ഭീതോ യദി ധനുസ്ത്യക്ത നർജിതോസ്മീതി വാവദ അഥവാ ദ്വന്ദ്വയുദ്ധം മേ ദാതാത്വം സംശയ. ഇല്ലാട്ട വില്ല വന്ന് തൂക്കി പോടുങ്കോ, ധനുഹൂ ത്യക്ത്വാ വില്ലൈ തൂക്കി പോട്ട് ഭീതഹാ നിർജിതാ ഭയം പൂണ്ടവനാക നാൻ തോത്തു പോയിട്ടേൻ. നിർജിതഹ അസ്മി എനക്ക് ജയിക്ക മുടിയാതെ ജയം ഇല്ലാത്തവനായിട്ടേൻ അപ്പടിന്ന് ചൊല്ല. ഇല്ലാട്ട നീ എന്നെ പെണ്ണ് ദ്വന്ദ്വയുദ്ധത്തിക്ക് തയ്യാറാകു അപ്പിന്ന് രാമരെ പത്ത് ചൊല്ലറ. ഒന്നല്ല ഭീതോ യദി ധന നാം ഭയന്ന് പോയി ഇന്ന വില്ല തൂക്കി എറിഞ്ച് നാൻ തോത്തുട്ടേൻ അപ്പടിന്ന് ചൊല്ല്, തോൽവി അടഞ്ചേന്ന് ചൊല്ലുങ്കോ. ഇല്ലെന്നാൽ എങ്കൂടെ ദ്വന്ദ്വയുദ്ധത്തിക്ക് വാങ്ങോ, എങ്കിട്ട് പോരാടുങ്കോ. ദ്വന്ദ്വയുദ്ധം ദാതാം ദ്വന്ദ്വയുദ്ധത്തിക്ക് താങ്കോ. तस्य तद्वचनम् श्रुत्वा राजा दशरथस्तदा विषण्णवदनो दीनः प्राञ்சலிர்வாக்கியமப்ரவீத். இப்படி பரசுராம ராமரை பார்த்து ஒரு அஞ்சு ஸ்லோகத்துல அழகா விபரணம் பண்ணிவிட்டார். அவருக்கு வந்த விஷயத்த சொல்லிவிட்டார். நீங்க வந்து புகழ் அடைந்தவர், பராக்கிரமசாலி, வில்லை தனுர்பங்கம் பண்ணினேன் நல்லா, சிவதனுசை தனுர்பங்கம் பண்ணேன் நல்லா கேட்டேன். என் கையில ஒரு வில்லு இருக்கு, என்னோட அப்பாவுடைய கையில இருந்த ஜமதக்னி மகர்ஷிட்ட இருந்த வில்லாக்கும் என் கையில இருக்கு. இதை ஞான ஏற்றுங்கோ, நட்டு துவந்த யுத்தத்துக்கு வாங்கோ, இல்லை என்றால் பயந்துட்டேன், நான் தோத்துட்டேன் என்று சொல்லி இங்கேந்து போங்கோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கிறார் பரசுராமர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. இது சொல்றது கேட்டு தஸ்ய தத்வஜனம், அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு யாரு பயந்து போறான்? ராஜா தசரதஸ்ததா, தசரத ராஜா. அவருடைய விஷண்ணவதனோ தீனஹா, அவருடைய முகம் அப்படியே வாடி உடுத்தான். மலர்ந்த பூ கிருஷ்ண விவாக மகோத்சவத்துல, ராம சீதா மகோத்சவத்துல இருந்த அந்த சந்தோஷத்திலேயே அயோத்தியாபுரிக்கு போயிட்டு இருக்கார். அப்படி பிரசன்னமான வதனம், விஷண்ணவதனா, அப்படியே முகம் வாடி உடுத்தான். தீனஹா, மனசெல்லாம் படையறது அவருக்கு. தீனஹா என்னோட என்ன பண்ற தசரத மகாராஜா? பிராஞ்சலி வாக்கியம் அப்ரவீதன், கைய கூப்பிண்டே. இதுக்கு பதில் தசரத ராஜா சொல்றார், ஸ்ரீராமர் சொல்லல. ஸ்ரீராமர் மௌனமா இருக்கார். அப்ப தசரத ராஜா பயந்து போய் ஏதோ மனசுக்கு முகம் வாடி போய் அந்த பரசுராமரை பார்த்து பதில் சொல்றார். உங்களுக்கு க்ஷத்ர ரோஷா, அதாவது அப்படின்னா க்ஷத்ரிய ஜாதியில பிறந்து இருக்கக்கூடிய கோபம், க்ஷத்ரியர்களுடைய கோபம், பிரசாந்தா சமித்தவனாச்சே, நீங்கள் அந்த க்ஷத்ரிய குலத்துல இருக்கிறவாளெல்லாம் துவம்சம் பண்ணி அப்பாவை வந்து வதம் பண்ணவா, எல்லாரையும் நீங்கள் இல்லாம பண்ணிட்டேல, க்ரூர கர்மம் பண்ணக்கூடிய க்ஷத்ரியர்கள் எல்லாம் வதம் பண்ணி விட்டேல, அந்த கோபங்கள்லாம் சமித்தவர் அல்லவா? அப்பேற்பட்ட நீங்கள் மம பாலானாம் புத்திராணாம் அபயம் பிராமணானாம் சந்நிதாது மருகசீம், அப்பேற்பட்ட நீங்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு அபயத்தை கொடுங்கோ, இந்த பிராமணர்களுடைய முன்னாடி வச்சு அபயத்தை கொடுங்கோ என்று தசரதர் சொல்றார். பார்கவானாம் குலே ஜாதஹ ஸ்வாத்யாய வ்ரதசாலினாம் சஹஸ்ராக்ஷே பிரதிஜ்ஞாய சஸ்திரம் நிக்ஷிப்தவானசி. வேத அத்தியாயனத்தே ஸ்வாத்யாய வ்ரதசாலினாம், வேத அத்தியாயனத்தே விரதமாய் கை கொண்டவரான பிருகுவம்சத்துல அந்த குலத்தினுடைய பிறந்தவரான இந்திரனுடைய பக்கத்திலேயே பிரதிஜை பண்ணினவரான இந்திரன் பக்கத்திலேயே வச்சு நீங்க பிரதிஜை பண்ணினேல, சத்தியம் பண்ணினேல, என்னென்ன சஸ்திரம் நிக்ஷிப்தவான, ஆயுதங்களை வேண்டா என்று வைத்தேளே நீங்கள் அப்படின்னு சொல்ற. அதாவது முன்னாடி நடந்த கதையெல்லாம் தசரத ராஜா சொல்றார். நீங்க நீங்கள் வந்து வேதாத்தியானத்தையே விரதமா கொண்டவர், பிருகுவம்சன்மார் கூட குலத்துல பிறந்தவர் அல்லவோ, அது மட்டுமல்ல சஹசிராட்சே பிரதிஜாய, இந்திரன் கூட பிரதிஜை பண்ணி ஆயுதங்களே வேண்டா அப்படின்னு வச்சவர் அல்லவா நீங்கள்? சத்வம் தன்ம பரோ பூத்வா காஷ்யபாய வசுந்தராம் தத்வாவனமுபாகம்ய மகேந்திர கிருதகேதனஹ. அப்பேற்பட்ட நீங்கள் தர்மானுஷ்டானத்துல ஆசை இருக்க கூடவர் அல்லவா? காஷ்யப முனிவருக்கு காஷ்யபாய வசுந்தராம் தத்வா, காஷ்யப முனிவருக்காக நீங்கள் பூமிய பூரா தானம் பண்ணினேலே, வனம் உபாகம்ய மகேந்திர கிரதா கேதனா, அதுக்கப்புறம் நீங்கள் காட்டுக்கு போய் மகேந்திரகிரியிலேயே வாசஸ்தலமாக்கினேலே, அங்கே தங்கினேலே அப்படின்னு அந்த பரசுராமருடைய பூர்வகதையை தசரத ராஜா மூலமா வாத்மீகி சொல்றாருங்க. மம சர்வ விநாசாய சம்பிராப்தஸ்தம் மகாமுனே நசைகஸ்மின் ஹதே ராமே சர்வே ஜீவா மகே வயம். ராமே ஏகஸ்மின் ஹதே, இந்த ஸ்ரீராமர் ஒருவன் வதம் பண்ணப்பட்டால், கொல்லப்பட்டால், நாங்கள் யாருமே வயம் சர்வே ஜீவா மகேன, நாங்கள் யாருமே ஜீவனை வச்சுட்டு இருக்க மாட்டோம், நாங்களும் மிருதமாயிடுவோம், மரணம் அடைவோம். ஹே மகாமுனிவரே, நீங்கள் நீங்கள் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, மம சர்வ விநாசாய சம்ராத்தகா, எங்களுடைய பூரா சர்வத்தையும் விநாசம் பண்றதுக்காக நீங்க எத்திருக்கேன். அதாவது நீங்க ராமர்ட்ட துவந்த யுத்தத்துக்கு கூப்பிடுறேன் சரியா, ஆனா ராமர் இல்லாம ஆயிற்றால் நாங்கள் யாருமே இல்லாம இருக்க மாட்டோம். அப்போ சர்வநாசத்துக்காக நீங்க வந்திருக்கீங்களே பரசுராமரே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். த்ருவத்யேவம் தசரதே ஜாமதக்ஞ பிரதாபவான் அநாதிருத்யைவ தத்வாக்யம் ராமமேவாபிபாஷத. தசரத மகாராஜா இப்படி சொன்ன அந்த ரிக்வெஸ்ட் பண்ணினார். தத்வாக்யம் ஏவம் த்ருவதி சொன்னதெல்லாம் பிரதாபவான் ஜாமதக்ஞா அநாதித்யேவ ராமம் ஏவாபியபாஷத. இப்படி தசரத மகாராஜா சொல்றார், அஞ்சு ஸ்லோகங்களா சொல்லிட்டார் இல்லையோ, இதெல்லாம் காதலே வாங்கிக்கலையாம். பிரதாபசாலியான அந்த பரசுராமர் அதெல்லாம் அனாதிருத்திய கண்டுக்கவே இல்லாத மாதிரி, ஒரு மதிப்பே கொடுக்காத மாதிரி என்ன பண்றார், திருப்பி ஸ்ரீராமர்டே பேசுறார். ராமம் ஏவ அபியபாஷத, ஸ்ரீராமர்டே திருப்பி சொல்றார். என்ன சொன்னார், இமே த்வே தனுஷி ஸ்ரேஷ்ட திவ்யே லோகாபிவிஷ்ருதே த்ருடே பலவதீ கே சுக்ருதே விஸ்வகர்மணாம். இப்போ பரசுராமர் வந்திருக்கார், ஸ்ரீராமர்டையே மட்டும் பேசினார். தசரதர் மகாராஜா சொல்றார், அதெல்லாம் கேட்காம ராமர்டையே பேசுறார். அதாவது இங்க வந்து யார்கிட்டயும் எனக்கு பேச விருப்பம் இல்லை, ராமர்கிட்ட பேசினா வந்த காரியம் நிறைவேறணும், அவ்வளவுதான் பரசுராமருக்கு. அதுக்காக அந்த வில்லுடைய மகிமையை பத்தி இப்ப ஸ்லோகத்தால சொல்ல தொடங்குறார். இமே த்வே தனுஷி, இந்த ரெண்டு வில்லுகளும் விஸ்வகர்மாவால சிரேஷ்டமான ஆச்சரியமான உலகத்திலேயே புகழ் வாய்ந்தவையானது. இது ரெண்டும் ஒரே மாதிரி விஸ்வகர்மாதான் பண்ணப்பட்டது, விஸ்வகர்மாவாலதான் பண்ணப்பட்டது. எந்த வில் ரெண்டும், இப்ப எங்கையில இருக்கிற வில்லும் நீங்கள் தனுர்பங்கம் பண்ணின ரெண்டு வில்லு, அந்த ரெண்டு வில்லும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் ஆகும், முக்கிய சுக்ரதே பிரதானமானதாகும், ஒரே மாதிரி சிருஷ்டி பண்ணப்பட்டது, சுக்ரதே ஒரே மாதிரி சிருஷ்டி பண்ணப்பட்டதாகும் அப்படின்னு சொல்ற. அதிசிருஷ்டம் சுரைரேகம் த்ரியம்பகாயுத்சவே, ஒன்னு தேவர்களால திரபுரன்மாருமான ஆசையுடைய யுத்சவே, அவளுடைய ஆசைக்கு ஏத்தாப்படி எல்லாருமா தேவர்கள் என்ன பண்றா, பரமசிவனுக்கு கொடுத்தார், ஒரு தனுசை பரமசிவனுக்கு கொடுத்தார். திரிபுரங்கம் திரிபுரக்னம் தனுஸ்ரேஷ்டம் பக்னம் காகுஸ்தயத்வயாம் இதம் த்விதீயம் குருதர்ஷம் விஷ்ணோர் தத்தம் சுரோத்தமைஹி. காகுஸ்தா, திரிபுரங்களை இல்லாம பண்ணவதான அந்த உத்தமமான தனுசை என்ன பண்ணப்பட்டேன், நீங்கள் பக்னம் துவயா பக்னம், நீங்கள் பக்னம் பண்ணிட்டேன் முறிச்சுட்டேன், அந்த ரெண்டும் ரெண்டு பீஸ் ஆக்கிட்டேலே இல்லையோ அந்த சிவ தனுசை, அப்படி நீங்கள் வீரியத்தை காட்டிவிட்டேன். ஆனா இது இன்னொரு தனுசு இருக்கு சொன்னேன், அந்த ரெண்டாமத்த வில்லு தேவசிரேஷ்டர்கள்லாம் யாருக்கு கொடுத்தா அப்படின்னா விஷ்ணோகோ தத்தம், மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்தார் இந்த வில்லை, மகாவிஷ்ணுக்கு கொடுத்தார். ஒன்னு பரமேஸ்வரருக்கு கொடுக்கிறார், இன்னொரு வில்ல விஷ்ணுவுக்கு கொடுக்கிறார். ததிதம் வைஷ்ணவம் ராம தன பரபுரஞ்சயம் சமானசாரம் காகுஸ்த ரௌத்ரேண தனுஷா தத்விதம். காகுஸ்தா, ஹே ராமா, அந்த வைஷ்ணவமான தனுசை எங்க இல்ல இருக்கு, அப்பேற்பட்ட தனுசு எப்படி சிவதனுசுக்கு எப்படி புகழ் இருந்ததோ அதே மாதிரி ஒத்த புகழாக்கம் இருக்கும், ஜெயத்தை மட்டும் கொடுக்க கூடின இந்த வில்லு சமானசாரம் சமமாக்கும், நீங்கள் சிவதனுசை முறித்தேலே அதேபடி சமமாக்கும் இந்த தனுசும் என்று திருப்பி திருப்பி சொல்றார். ததாது தேவதா சர்வாஹ பிரச்சந்தி ஸ்ம பிதாமஹம் ஸ்ரீகண்டஸ்ய விஷ்ணோஸ்த பலாபல நிரீக்ஷயானால. நீங்க ஏதோ நினைச்சுக்காரேங்கோ, இது என்ன சாதா வில்லு நினைச்சுக்காரேங்கோ, நீங்க என்ன பண்ணினேலோ அது கொத்தாப்புல இருக்கக்கூட வில்லு, இது விஷ்ணு தனுசு, அதனால அவர் ஏன்னோ கீழ்மட்டமா நினைச்சுக்கப்படாதேங்கிறதுக்காக திருப்பி சொல்றார். ததாது தேவதா சர்வே, அப்போ தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுக்கு கொடுத்தார். அவளுக்கெல்லாம் ஒரு இது வருது, என்னதுன்னா விஷ்ணுவத்தும் ஸ்ரீகண்டஸ்ய பலாபல நிரீட்சையா, மகாவிஷ்ணுவோடையும் பரமசிவனுடையும் பலாபலத்தை பரீட்சணம் பண்றதுக்காக பிரம்மதேவர்கிட்ட கேட்டாராம். இந்த தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரம்மதேவர்கிட்ட கேட்கறா, பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவோடையும் பலாபலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு. அபிப்ராயம் து விஜ்ஞாய தேவதானாம் பிதாமஹ விரோதம் ஜனயாமாச தயோ சத்யவதாம்பர. சத்யவதாம்பர பிதாமஹ, சத்தியவான்மாரிலேயே உத்தமனான பிரம்மா வந்து தேவர்களுடைய ஆசையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு அவ ரெண்டு பேருக்கும் விரோதத்தை உண்டாக்கினார். விரோதம் ஜனயாமாச, விரோதத்தை, அதாவது நீலகண்டனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் விரோதத்தை உண்டாக்கினார் பிரம்மதேவர். விரோதே ச மகத்யுத்தம் அபமத்ரோஹமர்ஷனம் ஸ்ரீகண்டஸ்ய விஷ்ணோஶ்ச பரஸ்பர ஜிகீஷினோ. விரோதே, அப்போ அவ ரெண்டு பேருக்கும் விரோதம் வந்துடுத்து, வைரம் வந்துடுத்து. அந்த சமயம் யாரு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிற சமயம் ஸ்ரீகண்டஸ்ய நீலகண்டனும் மகாவிஷ்ணுவும் அவ ரெண்டு பேருக்கும் தம்மில ரோமாஞ்சம், ரோமஹர்ஷனம், பாக்குறவாளுக்கெல்லாம் ரோமாஞ்சம் படுத்தும்படியா, புல்லரிக்கும்படியாக ஒரு பெரிய யுத்தம் நடந்துதான். மகத் யுத்தம் அபவத், அவ ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் நடந்துதான். ததா துஜம்பிதம் சைவம் தனுர்பீம பராக்கிரமம் ஹூங்காரேண மகாதேவ ஸ்தம்பிதோத த்ரிலோசனஹ. அப்போ பீம பராக்கிரமத்தினால சிவதனுசும் விஷ்ணு தனுசும், சிவதனுசை வந்து ஹூங்காரத்தினாலே விஷ்ணு தனுசு வந்து ஞானேற்றித்து, அப்போ பரமசிவனுடைய தனுசு இல்லாம ஆயிடுத்து. முக்கண்ணனான திரிலோச்சனம் மகாதேவஹா சு ஸ்தம்பிதா, ஒன்னும் பண்ண முடியாம பரமசிவனே பார்த்துருக்கிற நிலைமையில வந்துட்டார். விஷ்ணுடைய தனுசு ஹூங்காரம் பண்ணி சிவதனுசை இல்லாம பண்றது, ஞான ஏற்றெடுத்து அப்படிங்கறது சொல்றா. அப்ப பரமேஸ்வரனுக்கு ஒன்னும் பண்ண முடியாம பார்த்துட்டு இருந்தார். தேவை ததா சமாகம்ய சர்ஷி சங்கை சச்சாரணை யாஜிதௌ பிரசமம் தத்ர ஜக்மதுஸ்தௌ சுரோத்தமம். அப்போ சுரோத்தமம் தேவர்கள், தேவர்களே உத்தமான அவர் எல்லாரும் அந்த சமயம் ரிஷிகணங்கள் சாரணங்கள் தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து அவள்கிட்ட நீங்க வந்து சமாதானம் ஆகுங்கோ அப்படின்னு யாச்சனை பண்ணி, யாச்சித்தவு பிரசமம் ஜக்மதுஹு அதெல்லாம் சமனமான அவ ரெண்டு பேரும் அந்த கோபத்தை சமிப்பித்தார்கள். ஜிரும்பிதம் தத்தனுர் திருஷ்வா சைவம் விஷ்ணு பராக்கிரமைஹி அதிகம் மே நிரே விஷ்ணு தேவா சர்ஷிகணாஸ்ததா. அப்போ ரிஷிகணங்கள் எல்லாம் கூட்டிட்டு தேவர்கள் எல்லாம் அந்த சிவதனுசை விஷ்ணுவுடைய வைபவத்தால ஞானேற்றினார் அப்படின்னு விஷ்ணுவை கொண்டாடினா, எல்லாரும் விஷ்ணுவை கொண்டாடினாலாம். அதிகம் ஏனிரே, கொஞ்சம் கூட அதிகமா விஷ்ணுவை கொண்டாடினான். பூஜயித்வா ததோ விஷ்ணு ஆமந்திரச விநாகினம் பிரம்மேந்திராதீன் புரஸ்கிருத்ய நாக பிருஷ்டம் யயுஸ்ததா. அப்போ விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிந்து பூஜை பண்ணக்கூடினது. விஷ்ணு ஆமந்திரே பூஜயித்வா விஷ்ணு கொண்டாடுறா, ஸ்தோத்திரம் பண்ணினா. மேலும் பரமசிவனையும் பிரம்மா இந்திரன் போன்றவ எல்லாருமா பிரம்மேந்திராதீன் புரஸ்கிருத்திய முன்னாடி வைத்துண்டு நாகபிருஷ்டம் அந்த தேவர்கள் எல்லாம் போய் ஸ்வர்கலோகத்துல தேவர்களுடைய வாசஸ்தானமான வில்லு மாதிரி வளைஞ்சிருக்க கொண்டு ஒரு பெரிய நாகபிருஷ்டம்னா ஒரு பெரிய மலையாட்டமா அதுக்கு மேல போய் வந்து சேர்ந்தார். அந்த சமயம் தனுஹு ருத்ரஸ்த சங்கிருத்தோ விதேகேஷு மகாயசாஹ தேவராதஸ்ய ராஜரிஷேஹே ததௌ ஹஸ்தே ஸசாயகம். மகாயசஸ்வியான பரமசிவன் சங்கிருத்தா கோபம் கொண்டு அந்த சமயம் ராஜரிஷியான தேவராதன் அப்படிங்கிற ஒரு ராஜரிஷியுடைய கையில மிதிலா ராஜ்யத்துக்கு பானசகிதமான இந்த வில்லை கொடுத்தார். அப்படி பரமேஸ்வரன் யாருக்கு கொடுக்கிறார், தேவராதன் அப்படிங்கிற ராஜரிஷியனுடைய கையில கொடுக்கிறார். எதற்கு, விதேகேஷு சாயகம், மிதிலா ராஜ்யத்துக்கு கொடுக்கிறார் பானசகிதமான வில்லை, பானமும் இருக்கு வில்லையும் சேர்ந்து கொடுக்கிறார். இதம் ச வைஷ்ணவம் ராம தனு பரபுரஞ்சயம் ரிஷிகே பார்கவே பிராதாதன் விஷ்ணு சம்யாசமத்தமம். ஹே ராமா, அப்ப என்னாச்சு தெரியுமோ, மகாவிஷ்ணுவும் ஜெயம் கொடுக்க கூடினது, பரஸ்புரம் ஜெயம், ஜெயம் கொடுக்க கூடினதும் துல்லியமல்லாததுமான வைஷ்ணவ தனுசை யாருக்கு கொடுத்தா தெரியுமோ, பார்கவே பிராதா விஷன்னஹா சந்நியாசம் பிராதாத். பார்கவே ரிஷிகே, பிருகு வம்சத்துல பிறந்தவரான ரிஷிக முனிவர்கிட்ட சிரேஷ்டமான அந்த வைஷ்ணவ தனுசை கொடுத்தார் மகாவிஷ்ணுவும். அப்போ பரமேஸ்வரர் மிதிலா ராஜாத்தோடைய தேவராத்த ராஜாவுக்கு கொடுத்தார். மகாவிஷ்ணு யாருக்கு கொடுக்கிறார், பிருகுவம்சனான ரிஷிக முனிவர்கிட்ட கொடுத்தார். பின்னியோ ரிஷிகஸ்து மகாதேஜ புத்திரஸ்யா பிரதிகர்மணஹ பிதுர் மம ததௌ திவ்யம் ஜமதக்னே மகாத்மனஹ. மகா தேஜஸ்வியான ரிஷிக மகர்ஷியின் அப்ரதிகர்மணஹ நிஸ்துலமான கர்மாவும் தன்னுடைய புத்திரனுமான, அதாவது அந்த ரிஷிக மகர்ஷியுடைய புத்திரன் தான் பரசுராமருடைய அப்பா, அதாவது தாத்தா தான் ரிஷிக மகர்ஷி. அந்த ரிஷிக மகர்ஷி தன்னுடைய புத்திரனுக்கு கொடுக்கிறார், யாரு, மம பிதுகு மகாத்மான, என்னுடைய அப்பாவான ஜமதக்னி மகர்ஷிட்ட ஆச்சரியமான திவ்யம் ததவு ஆச்சரியமான அந்த வில்லை கொடுத்தார் அப்படிங்கிறார். ரிஷிக முனிவர் தன்னுடைய பிள்ளைக்கு ஜமதக்னிக்கு கொடுத்தார். ஞஸ்த சஸ்திரே பிதரிமே தபோபல சமன்விதே அர்ஜுனோ விததே மிருத்யும் பிராகிருதாம் புத்திமா ஸ்திதஹ. என்னாச்சு, அர்ஜுனஹ, அர்ஜுனஹனா அப்படின்னா இங்க அர்த்தம் யாருன்னா கார்த்தவீரியார்ஜுனனை சொல்றா. கார்த்தவீரியார்ஜுனன் பிராகிருதாம் புத்திம், அல்பமான புத்தினால, துச்ச புத்தினால, ஆஸ்திதஹ துச்ச புத்தியை கை கொண்டு என்னுடைய அப்பாவை மே பிதரீ நியஸ்த சஸ்திரே ஆயுதங்களை வேண்டா அப்படின்னு வச்சுண்டு தபோபல சமன்விதே தபஸை பலமாக பெறறதுக்காக தபஸ்ல காடமாக இருக்கிற சமயத்துல மிருத்யம் விததே கொன்னு போட்டுட்டா. யாரு, கார்த்தவீரியார்ஜுனன் தன்னுடைய அப்பாவான ஜமதக்னி மகர்ஷி. அவர் ஆயுதங்கள் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தபஸ் பண்ண போனார், தபஸ் பண்ணின் இருக்கிறவரை கொலை பண்ணிவிட்டார், மிருத்யும் விததே வதம் பண்ணிவிட்டார் இந்த துச்ச புத்தியான கார்த்தவீரியார்ஜுனன். பதம பிரதிரூபம் தூ பிதுஷ்ருத்வா சுதாருணம் அமர்ஷோ மே மகானாசீத் சர்வலோக பயப்ரத. அப்போ என்னுடைய அப்பாவுடைய மே பிதுஹு சுதாருணம் அப்ரதிரூபம், என்னுடைய அப்பாவுடைய சுதாருணமான அல்லவா நிஷ்டுரதமான இப்படி இப்படி, அதாவது தப்பு பண்ணி வதம் பண்றது அது வேற விஷயம், ஒருத்தர் தபஸ் பண்ணி ஆயுதமே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தபஸ் பண்ண போயிருக்காரு, அந்த சமயத்துல அவனுடைய அகங்காரத்தினால ஹுங்குனால அந்த கர்த்தவீரியார்ஜுனன் வதம் பண்ணி விட்டானே, அதை கேட்டு அப்ரதிரூபம், இந்த மாதிரி ஒரு வதத்தை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. அப்ப என்ன ஆவறது, அமர்ஷோமே சர்வ லோக பயப்ரதா அமர்ஷஹா ஆசீத், அதனால எனக்கு எல்லா லோகங்களும் பயம் கொள்ளறா மாதிரி பயத்தை உண்டாக்கும்படியான ஒரு அமர்ஷம் எனக்குள்ள உருவாச்சு. அமர்ஷம்னா வைரம், வைரம் உருவாச்சு எனக்கு. அது எப்படி, சத்ரியர்களுடைய அந்த ஒரு வீரத்தை காட்டுறதுக்காக சாதுக்களையா வதம் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கோபம், வைரம் உண்டாச்சு, அது எல்லா உலகத்தையும் பயம் உண்டாக்கிதுங்கிற மாதிரி சொல்றா. சர்வலோக பயப்ரதா, எல்லா உலகங்களுக்கும் பயத்தை உண்டாக்கும்படியான ஒரு அமர்ஷம் எனக்குள்ள உருவாச்சு ராமா. க்ஷத்ரமுத்சாதயம் ரோஷாத் ஜாதம் ஜாதம் அநேகஷஹ. ரோஷாத், ரோஷம்னா என்னது, பகை வீட்டுறது இல்லவா, பகை வீட்டக்கூடிய கோபத்தினால ஜாத்தம் ஜாத்தம் க்ஷத்ரம் அநேகஷஹ உத்சாதயம், அந்த சமயத்துல அப்பா அப்போ இருக்கக்கூடிய க்ஷத்ரிய கீடங்களை க்ஷத்ரம் க்ஷத்ரியர்களை என்ன பண்றேன், நிறைய வாட்டி அநேகஷா நிறைய வாட்டி உத்சாதயன் நான் கொன்னு போட்டுட்டேன், எல்லாருடைய தலையை அப்படியே வெட்டி வெட்டி வெட்டி எடுத்துட்டேன் உற்சாதயன் அப்படிங்கிறார். அதாவது க்ஷத்ரியர் தானே, வதம் பண்ணினுடைய அப்பா அவன் அந்த கோபத்தினால வைரத்தினால ரோஷத்தினால அப்பப்போ இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்களை நான் நிறைய வாட்டி இல்லாம பண்ணினேன், கொன்னு போட்டேன் என்று சொல்ல, பிருத்திவீம் சாக்கிலாம் பிராபிய கஷ்யபாய மகாத்மனே யஜ்ஞஸ்யாந்தே ததா ராம தட்சிணாம் புண்ணிய கர்மணே தத்வா மகேந்திர நிலைய தபோ பல சமன்விதா ஸ்திதோஸ்மி தஸ்மின் தத்மின் வை சுசுகம் சுரசேவிதே. பிருத்திவீம் ஹே ராமா, பிருத்திவி அகிலாம் பிராப்பிய பூமி பூரா இப்படி எனக்கு அடைஞ்சுட்டேன். ஏன்னா அந்த சமயத்துல க்ஷத்திரியர் தானே ஆழ்ந்துட்டு இருந்தா, அப்ப ஒவ்வொருத்தரையும் வதம் பண்ணிட்டு வந்தா அந்த இடம் இவருக்கு தானே, பரஷுராமருக்கு தானே, யுத்தம் துவந்த யுத்தத்துக்கு போவர், அவளை வதம் பண்ணி போடுவர், அந்த இடத்தை எடுத்துட்டார். இப்படி பூமி பூரா எனக்கு கடைச்சு கொடுத்து அந்த அவசரத்துல யஜ்ஞஸ்ய அந்தே யாக அவசானத்துல, யாகம் பண்ணிட்டு இருந்தே அதனுடைய அவசானத்துல புண்ணிய கர்மனே ச மகாத்மனே, புண்ணிய கர்மாவும் மகாத்மாவுமான கஷ்யபாய ததா தட்சிணாம் தத்வா, கஷ்யப முனிவருக்கு அந்த சமயம் தட்சிணையாக கொடுத்தது கொடுத்துட்டு, அதாவது அந்த கஷ்யப முனிவருக்கு இந்த யாகம் பண்ணி வைத்தார், அவருக்கு இந்த பூமி எல்லாத்தையும் அவருக்கு தட்சிணையா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணினேன், தட்சிணாம் தத்வா தட்சிணையை கொடுத்துட்டு மகேந்திர நிலையா மகேந்திர பர்வதத்தை போய் அடைந்தேன். அங்க போய் தபோ பல சமன்விதா ஸ்திதஹா, தபோ வைராக்கியம் பூண்டவனாக ஸ்திர சித்தனாக, ஸ்திதஹா ஸ்திர சித்தனாக, சஞ்சலம் இல்லாத சித்தம் ஸ்திர சித்தம், ஸ்திர சித்தமாக சுரசேவிதே தஸ்மின் தேவர்களால கொண்டாடப்பட்ட அந்த திக்குல சுசுகம் வை தப்பென்னஸ்மி, அத்தி சந்தோஷமாக பரமானந்தத்தோட நான் தபஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் பரசுராமர். அவர் என்ன பண்ணார், இப்படி அங்க இருக்கிற அந்த சமயம் என்னுடைய அப்பாவை வதம் பண்ணினா கார்த்த வீராஜுனன், அந்த சமயத்துல இருக்கக்கூடிய ஜாதம் ஜாத்தம், அந்த சமயத்துல இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்களை எல்லாத்தையும் கொலை பண்ணி விட்டேன், வதம் பண்ணி விட்டேன், நிறைய விதம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா ஒரு யாகம் பண்ணினேன், யாக அந்திமத்துல கஷ்யப முனிவராக்கம் பண்ணி வைத்தார் அவருக்கு, கஷ்யப முனிவருக்கு எனக்கு கிடைச்ச அந்த பூமியை பூரா தானம் பண்ணி விட்டேன், தட்சிணையாக கொடுத்து விட்டேன். தட்சிணையா கொடுத்து விட்டு நேரா போய் மகேந்திர பர்வத்துக்கு போய் அங்க வந்து தபோ வைராக்கியம் பூண்டவரான ஸ்திர சித்தனாக நான் தபஸ் பண்ணினேன், சந்தோஷமாக தபஸ் பண்ணிட்டு வந்துருந்தேன். அப்ப என்னாச்சு, சுத்வா தனுஷோபேதம் விஸ்மிதானாம் நபஸ்தலே பாஷதாம் தேவசங்கானாம் ததோஹம் த்ருதமாகதஹ. அப்படி ராமானன் தபஸ் பண்ணிட்டு வந்துருக்கத்த ஆகாயத்திலேந்து நபஸ்தலே ஆகாச தலத்திலேந்து ஆச்சரியமான விஸ்மிதானாம் ஆச்சரியமாகும் பரிதமாக தேவகணங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தா, கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தான், தேவர்களுக்கெல்லாம் சம்பாஷணம் பண்ணிட்டு இருந்தா, பாஷதாம் என்ன பேசிட்டு இருந்தா அப்படின்னு நான் கேட்டேன் காது கொடுத்து. அப்ப என்ன பேசிட்டு இருந்தா தெரியுமா, தனுஷா பேதம் சுத்வா, வில்லை முறித்த சங்கதிய பத்தி கேட்டேன். அதாவது ராமர் சிவதனுசை முறித்தார், தனுர்பங்கம் பண்ணினார் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பேசிட்டு போன ஆகாயத்துல அதை கேட்டு என் காதல விழுந்து விடுத்து, அதை கேட்டுட்டு அகம் த்ருதம் ஆகதா, நான் ரொம்ப வேகத்துல வந்துட்டேன். அதை கேட்டு எனக்கு ஒரு செகண்ட் கூட அந்த பர்வதத்துல உட்காந்து தபஸ் பண்ண முடியலை, அடுத்த செகண்ட் வேகம் அடிச்சு பிடிச்சிருந்து வந்து நிக்கிறேன் ராமா அப்படிங்கிற. ததிதம் வைஷ்ணவம் ராம பித்ருபைதாமஹம் மகத் க்ஷத்ர தர்மம் புரஸ்கிருத்ய கிருஹீஷ்வ தனுருத்தமம். ஹே ராமா, பித்ருபைதாமஹம் என்னுடைய அப்பா தாத்தா இதெல்லாம் வச்சிருந்த மகத் உத்தமம் மகாத்மியம் ஏறினதும் அத்தியுத்தமவுமான வைஷ்ணவம் மகாவிஷ்ணுவோடைய தத் இதம் தனுஹு இந்த வில்லை க்ஷத்ரிய தர்மத்தை நினைத்து பார்த்து கையில எழுந்திக்கொள், கத்திரிய தர்மம் புரஸ்கிருத்தியா கிருந்தீஸ்வ, கத்திரிய தர்மத்தை நினைத்து நீ எடு அப்படிங்கிறார் பரசுராமர். அதாவது இத்தனையும் சரிதம் சொல்லி என்னெல்லாம் சொல்றார் பரசுராமர், முதல்ல நீ வந்து இந்த நம்ம யுத்தம் பண்றோம், யுத்தம் தந்தம்னா இந்த வில்ல எடுத்துக்கோ, இது விஷ்ணு தனுசாக்கும், இந்த விஷ்ணு தனுசை நீ ஞான எற்று அது ரெண்டா பண்ண, அதுக்கப்புறம் எங்களோட தனு தொந்த யுத்தத்துக்கு வா, அதுக்கப்புறம் உனக்கு கீர்த்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றார். இல்லை இத பயந்து போய் நான் இல்லை அப்படின்னுட்டு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் தசரத ராஜா கெஞ்சரார், அந்த குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி, நீங்கள் யுத்தத்தை எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணினர் அல்லவா அப்படின்னு எல்லாம் கருத்து தசரத ராஜாவுடைய வார்த்தையில தான் காதல வாங்கிக்காம பரசுராமர் ராமர்கிட்ட திருப்பி சொல்ல தொடங்குறார். என்ன சொன்னார், இந்த வித்தாந்தத்தை சொல்றார், அந்த தனுசு எப்படி வந்தது, சிவதனுசு எப்படி சிவன்ட்டுக்கு வந்தது, விஷ்ணு தனுசு எப்படி விஷ்ணுட்ட வந்தது, இந்த விஷ்ணு தனுசும் சிவதனுசும் அவர் சிவபகவானும் மகாவிஷ்ணுவும் யார் யாருக்கு கொடுத்தா, நீங்கள் வதம் பண்ணப்பட்டது சாரி நீங்கள் வந்து ரெண்ட தனுர்பங்கம் பண்ணப்பட்டது சிவதனுசு, எங்கையில இருக்கக்கூடது விஷ்ணு தனுசு, என்னுடைய தாத்தா முதல்ல விஷ்ணு பகவான் என்னுடைய தாத்தாவான ரிஷிக முனிவர்கிட்ட கொடுத்தார், அவர் என்னுடைய அப்பாவுக்கு ஜமதக்னி மகர்ஷிட்ட கொடுத்தார். ஜமதக்னி மகர்ஷி ஒரு சமயம் என்ன பண்றார், தபஸுக்கு போறார், இந்த ஆயுதமும் வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு தபஸுக்கு போறார். அந்த சமயம் கார்த்தவீரிய அர்ஜுனன் வந்து அந்த பாவத்தை வதம் பண்ணி விட்டார், கொலை பண்ணி விட்டார். அந்த சமயத்துல எனக்கு எல்லாரும் பயந்துக்கும்படியான ஒரு கோபம் எனக்குள்ள ஏற்பட்டது, அந்த கோபத்தினால அந்த வைரத்தினால அந்த ரோஷத்தினால அப்பப்போ இருந்த இருக்கக்கூடிய நட்சத்திரிய ராஜாக்கள் எல்லாரையும் குரூரகாரியம் கர்மம் பண்ணக்கூடிய அவர்கள் எல்லாரையும் தலை அப்படியே கொய்து போட்டேன், அப்படியே வெட்டி போட்டேன். அது கழிஞ்சு நான் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு யாகம் பண்ணினேன் கஷ்யப முனிவரை வைத்து, அவர் பண்ணி நன்னா மங்களகரமா பண்ணினார். யாக அந்திமத்துல நான் வந்து எனக்கு கிடைச்ச பூமி எல்லாத்தையும் தானம் தட்சிணையாக அவருக்கு கொடுத்தேன். நமஸ்காரம் பண்ணி நேரா நான் வந்து தபஸ் பண்ண போனேன் மகேந்திர பர்வதத்துல. அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தேவகணங்கள் எல்லாம் ஆகாய மார்க்கத்துல பேசிட்டு போனா, என்ன பேச்சு அப்படின்னு காது கொடுத்து கேட்டேன். அந்த சமயம் அவன் என்ன பேசிட்டு இருந்தானா, தனுஷா பேதம் சுத்வா, தனுசை பங்கம் பண்ணினார், பேதம் பண்ணினார், முறித்தார் அப்படின்னு கேட்டேன். அது ராமர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டேன். அதனால சட்டு புட்டுன்னு வேகம் வந்துட்டேன். இப்ப நான் இங்க நின்றுருக்கேன். நின்னுட்டு ராமரை பார்த்து சொல்றார், இத்தனையும் கதையை முடிச்சு விட்டு திருப்பி அதே சொல்றார், ஹே ராமா, என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா எல்லாம் வச்சுருந்த இந்த மகாத்மிய உயர்ந்ததும் அத்தியுத்தமமான இந்த வைஷ்ணவ மகாவிஷ்ணுவோடைய தனுசை நீ க்ஷத்ரிய தர்மம் இல்லவா, க்ஷத்ரியன் முன்கால் வைத்தார்னா பின்கால் வைக்கப்படாது க்ஷத்ரியாளுக்கு, அது அவளுடைய தோத்ததாக எண்ணும்படியாகும். ஒரு கால் முன்னாடி வச்சுட்டானா அது யுத்தம் பார்த்துட்டுதான் திருப்பி கிளம்பணும், அதுல ஜெயிச்சுட்டு தான் திரும்பி போனோம், அதான் க்ஷத்ரிய தர்மம். அதனால க்ஷத்ரிய தர்மம் நீ க்ஷத்ரியன், உனக்கு அந்த தர்மம் உனக்கு தெரியும், அந்த க்ஷத்ரிய தர்மத்தை நினைத்து இந்த வில்லை கையேந்திக்கோ அப்படின்னு சொல்றார் பரசுராமர். யோஜயஸ்வ தனுஸ்ரேஷ்டே சரம் பரபுரஞ்சயம் யதி சக்னோஷி காகுஸ்த த்வந்த்வம் தாஸ்யாமி தே ததஹ. காகுஸ்தா ராமா அப்படின்னு காகுஸ்தான்னு கூப்பிடுறார் பரசுராமர். தனுஸ்ரேஷ்ட பரபுரஞ்சயம், இந்த உத்தமமான தனுசு பரபுரஞ்சயம் அப்படின்னா சத்ருக்களை ஜெயிக்க கூடினதான, சத்ருக்களை வெல்ல கூடினதான. சரம் யோஜயஸ்வ, இந்த சரத்தை தொடுத்துடுங்கோ, யோஜயஸ்வ தொடுங்கோ ஞானேற்றுங்கோ, அப்படி உங்களால முடிஞ்சுது அப்படின்னா சக்னோ ஷீயதி ததஹ, உங்களுக்கு அது தொடுக்க முடியறது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வாங்கோ, துவந்தம் தேதாஸ்யாமி, நான் உங்க கூட துவந்த யுத்தத்துக்கு தயார் நான் பண்றேன், துவந்த யுத்தம் பண்ண போறேன் உங்க கூட. நீங்கள் முதல்ல இந்த விஷ்ணு தனுசை உத்தமமான தனுசை பரப்புரஞ்சயா சத்ருக்களை வெல்லக்கூடிய இந்த தனுசை சரம் தொடுங்கோ, சரம் தொடுத்தே அப்படின்னா கண்டிப்பாக துவந்த யுத்தம் நம்ம ரெண்டு பேரும் பண்றோம் அப்படின்னு ஒரு கர்வத்தோட பரசுராமர் சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி ஆவருது. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே பஞ்சசப்ததிதம சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. இப்படி பரசுராமருடைய வார்த்தையை கேட்டப்பவே கர்வம் இருக்கு தெரியறது இல்லவா, நானா பெருசு நீயா பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்தோட சம்பாஷணம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பரசுராமருடைய கர்வத்தை பங்கம் பண்றது, அதாவது அவர் வந்து கொண்டு வந்த தனுசை பங்கம் பண்ணாரா கிடையாது. அடுத்த சர்க்கம் என்ன சொல்றதுன்னா பரசுராமருடைய கர்வத்தை பங்கம் பண்றார். அந்த சரித்திரத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். 67வது சர்க்கம். ஆத்மய ராமா அகோச்சர ராமா, ஆத்மய ராமா அகோச்சர ராமா, ஆனந்த கணமேக ஜய பூர்ணகாமா, ஜய ஜய ராமா, ஸ்ரீ ஜய ராமா, ஜயதி ஜய ராமா, ஜய ஜய ராமா, சுந்தர ராமா, சர்ச்சித ராமா, சுந்தர ராமா, சர்ச்சித ராமா, ரமாமனோ ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ. ஜெய் சக்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேண மார்க்கேண மஹீம் மஹேஷாஹ. கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம். லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது வர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினீ. தேசோயம் க்ஷோபரஹிதஹ. ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ. அபுத்ரா புத்ரிணஸ் சந்து, புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ. அதனா சதனா சந்து, ஜீவந்து சரதாம்சனம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம். ஏகைகமக்ஷரம் பும்சாம் மஹாபாதகநாசனம். ஷண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா. சயாதி ப்ரஹ்மண ஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே. ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம் நிர்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்யயத் அதிதிர்மங்களம் பிராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயசாகராத்வீபா வேதாலோகாதிஷஸ்ச தே மங்களானி மகாபாஹோ திஷந்து சவ தவ சர்வதா. அபராத சஹஸ்ராணி க்ரியந்தே அக்னிஷம் மயா தானி சர்வாணி ஹே தேவ க்ஷமஸ்வ புருஷோத்தமா. யதக்ஷரபதப்ரஷ்டம் நாத்ராஹீனம் துயத் பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்துமாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத். சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.